స్వామి రబరణి రాణి సిందామరమే నీ నా తాలి కట్ట కాత్తు కెడకే వా சேர்ந்தாச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு வந்த கால் நட்டாச்சு அச்சதையும் போட்டாச்சு அப்புறம் என்னாச்சு ஏதாம் நிரபரணி ராணி செந்தாமரமே நீ நான் தாலி கட்ட காத்து கிடக்கே வா சேர்ந்தாச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு வந்த கால் நட்டாச்சு